கண்ணம்மா காதல் என்னும் கவிதை சொல்லடி உன் பிள்ளை தமிழில் கண்ணம்மா காதல் என்னும் கவிதை சொல்லடி உந்தன் கிள்ளை மொழியினிலே உள்ளம் கொள்ளையடிப்பதும் ஏ துள்ளி துள்ளி வரும் நடையில் மனம் மெல்ல துடிப்பதும் ஏன் உன்னை காண வேண்டும் கூட வேண்டும் ஆராயோ ஆராயோ கண்ணம்மா காதல் என்னும் கவிதை சொல்லடி உன் பிள்ளை தமிழ் கண்ணம்மா காதல் என்னும் கவிதை சொல்லடி செல்லடி பண்ணிசையில் பாடங்கள் மாற்றி சொல்லடி கன்னி உந்தன் மனக்கூண்டில் என்னை தள்ளடி கண்ணசைத்து அங்கேயே வைத்துக் கொள்ளடி கண்ணம்மா காதல் என்னும் கவிதை சொல்லடி உந்தன் கிள்ளை மொழியினிலே உள்ளம் கொள்ளையடிப்பதும் துள்ளி துள்ளி வரும் நடையில் மனம் மெல்ல துடிப்பதும் உன்னை காண வேண்டும் கூட வேண்டும் கண்ணம்மா காதல் என்னும் கவிதை சொல்லடி உன் பிள்ளை தமிழில் கண்ணம்மா காதல் என்னும் கவிதை சொல்லடி